வீசுகிற ஊரில் வெட்டருவா தாங்கி வீசுகிற ஊரில் வெள்ளக்கொடி தூக்கி வந்தவனும் நீயே நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் சொன்னவனத்தானே சூழ்ந்ததின்று பாவம் கலங்காதே ராசா காலம் வரட்டும் நள்ளிரவு போன பின்னே வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே தெற்கு தெசாண்ட மன்னரினந்தான் முக்குலத்தைச் சேர்ந்த தேவர் மகந்தாய் போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே.